தலைப்பு உதட்டு வித்தை. உதட்டால் உயிர் உறிஞ்சும் வித்தைக்காரி, உதட்டிலும் உள்ளத்திலும் பதித்தான் முத்தத்தை. உதட்டால் உயிர் குடிக்கும் குடிகாரன், உதட்டின் ருசியை உதடுகள் சொல்லுமோ, உள்ளம் மறக்குமோ உதட்டின் ருசியை.